சுற்றம் சிறு காலே மண்டும் மின் சேவித்தும் ஒற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் சுற்றம் சிறு காலே மண்டும் மின் சேவித்தும் ஒற்றாமரையடியே போற்றும் பொருள்களாய் பெற்ற அன்றுதான் கோவிந்த உற்றை பறை கொள்வான் அன்றுதான் கோவிந்த எற்றைக்கும் பிறவிக்கும்